வனக்குயிலே குயில் தரும் கவியே கவி தரும் இசையே. வனக்குயிலே குயில் தரும் கவியே கவி தரும் இசையே. கொடிமலரே மலர் விடும் இதழே இதழ் தரும் அதுவே. வனக்குயிலே குயில் தரும் கவியே கவி தரும் இசையே. மலரிலும் மலையிலும் நதியிலும் உன்னுருவமே தெரிவதென்ன அழகழகாய் தெரிவதென்ன. வனக்குயிலே குயில் தரும் கவியே கவி தரும் இசையே. வனக்குயிலே குயில் தரும் கவியே கவி தரும் இசையே. மலரே மலர் விடும் இதழே இதழ் தரும் அதுவே. வனக்குயிலே குயில் தரும் கவியே கவி தரும் இசையே. மலரிலும் மலையிலும் நதியிலும் உருவமே தெரிவதென்ன அழகழகாய் தெரிவதென்ன. வனக்குயிலே குயில் தரும் கவியே கவி தரும் இசையே.